love you. Hah? I love you. Hah? I love you. I love you. என்ன சொல்லு? சொல்லு. என்ன சொல்லு? சொல்லு. சொல்லு. சொல்லு. மனுஷன தெரியாம சொல்லிட்டே. நிமிர்வான் தொலைவு பணிவான்.